ृणाव्यक्त विचारचिकेतरी वेदाताचार्यो मे सन्निभत्ता सदा अस्तुपरंपराये नम जिह्वाण इतने स्लोक आरमिक विषय वाक्यम मंडपोपन मंडपोपन विषय अदृश्य गुणकारण वन स्लोक पापम अंग अधपरा तद अक्षर अधिकम्यते अब आरमित विषय अड़ी अंद वाक्य सब वाक्य अंद वाक्य विचार पड़ा विचार पड़े अंद वाक्यम पांगु पृथ्वी अंतरिक्षम ओतम मन सह प्राण सर्व भूमि अंतरिक्षम अंतरिक्षम आकाशम अल्लद वेट्टिडम मन सह प्राण सर्वे ओतम अनेत्तु मनुड़ो नियतमा सम्मत्नत्ते उड़यदो एकम आत्मानं जानत अंदर आत्मावे अन्या वाचो विमुंचत மீதி வாக்கியங்கள் எல்லாம் இருக்கே தேவையில்லாது அவைகள் எல்லாம் விமுஞ்சத விட்டுடுங்கோ தேவையில்லை ஏன் தெரியும் அமிர்த சேஷ சேது அமிர்தம் இருக்கே அமிர்தத்துக்கு இதுதான் சேது சேர வைக்கிறது அப்படின்னு அர்த்தம் அமிர்தத்துக்கு இதுதான் சேர வைக்கிறதுக்கு பிராபகம்னு அர்த்தம் இப்போ அதன் பிறகு ஒரு வாக்கியம் இருக்கு ஆராயிவ रथ नाभ संहता यत्र नाड्यः सयेषः अंतस्तरते बहुधा जायमानः அப்படின்றது அதாவது நம்ம இதெல்லாம் பாத்துக்க முடியும் வண்டி சக்கரம் பாத்துக்கணும் வண்டி சக்கரத்தை அந்த வண்டி சக்கரத்துல கட்டையெல்லாம் வரிசையா சொருகிருப்பாங்கோ ஒரு சக்கரம் இருக்கும் நடுவுல ஒன்னு இருக்கும் குண்டா இருக்கும் இந்த மேல சக்கரம் அந்த வண்டியில நம்ம அந்த ஸ்போக்ஸ் சொல்றமே அது மாதிரி சக்க கத்தையெல்லாம் சொருகிருப்பா இதுக்கு ஆரம்னு பேரு எப்படியானால் தேரோட சக்கரத்துல நடுவுல இது இருக்கும் நம்ம குண்டா இருக்கும் அதுக்கு நாபி அப்படின்னு சொல்றாரு குடம் மாதிரி தேர் குடம் அப்படின்னு வாங்க அதுலதான் இந்த கொம்புகள் எல்லாம் நட்டு வைப்பா அந்த சக்கரத்துக்கும் இந்த நடுவுல இருக்க நாவை அது ரெண்டுத்துக்கும் இந்த ஆரங்கள் இருக்க கட்டைகள் அல்லது நம்ம வண்டியில பாக்குற மொழி டூ வீலர்ஸ்ல கம்பி கம்பியா ஸ்போர்ட்ஸ் இது இவைகளை நிறுத்தி வச்சாதான் பேலன்ஸா இருக்கும் அழகா வண்டி போகும் இப்ப என்னாச்சு இந்த ஆரங்களுக்கு ஆதாரமாக அந்த குண்டு இருக்க நாவை குடம்னு சொல்லுவோம் அது உபயோகமா இருக்கு நாபி அது உபயோகமா இருக்கு அதுதான் ஆதார் எப்படியானால் ரத நாபி ரதம் ரதத்தினுடைய சக்கரம் அந்த சக்கரத்தினுடைய நாபி அந்த குடம் சொல்றேன் அதற்கு அது அதுல ஆரங்கள்லாம் இந்த கொம்புகள்லாம் எப்படி கட்டைகள்லாம் அழகா பொருத்தப்பட்டிருக்கோம் ஏதமா அந்த மாதிரி எத்த எவரிடத்தில் நாத்யா நாடிகள்லாம் இருக்கே அந்த நாடிகள்லாம் சேர்ந்திருக்கு சம்மதமா இருக்கு இணையதமா சேர்க்கப்பட்டிருக்கு அவன் அந்த புருஷன் சயேஷக அந்தஸ்தரத்தை உள்ளுக்குள்ள அவன் சஞ்சரிக்கிறான் உடம்புக்குள்ள சஞ்சரிக்கிறான் அப்படின்னு அர்த்தம் அவன் எப்படிப்பட்டவன் பகுதா ஜாயமானா பகுதா ஜாயமானா அதாவது பல பலவிதமான சிறப்புகளை எடுக்கிறவன் எடுத்துக்கிறவன் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. இது இது பர்யந்தம் வாக்கியங்கள், இது பர்யந்தம் வாக்கியங்கள், இந்த விஷய வாக்கியமா எடுத்துக்கிறது. இதுல பாருங்க, அந்தரிக்ஷம் ஓதம் மனஹா சஹ பிராணேஸ்து சர்வை, பிராணம் அனைத்து பிராணங்களோட கூட மனதானது அதே மாதிரி பிரதிவியோ திலோகமோ அந்தரிக்ஷமோ இவைகள்லாம் கோர்க்கப்பட்டிருக்கோ நீதமாக அவனை ஒன்றியே தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிருக்கு. இங்க பூர்வபக்ஷி என்ன ஆட்சேபிக்கிறான், இந்த இடத்துல மனசு பிராணங்கள், பிராணம்னா என்ன அர்த்தம், ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் பிராணாபான தியான உதாரண சமான ரூப வாயுக்கள் அந்த பிராணங்கள் இவைகள் அனைத்துமே எவனிடத்தில் கோர்க்கப்பட்டிருக்கோன் இருக்கு. அது ஜீவனுக்கு வருமே தவிர்த்து பரமாத்மாவுக்கு வராது. இது பூர்வபக்ஷனுடைய பிரதானமான யுக்தி. அதே மாதிரி அமிர்தஸ்யேஷ சேது, அமிர்தத்துக்கு இவன் தான் சேதுவா இருக்கான். அமிர்தத்தை அடையணும், அடையணும்னாக்க அதுக்கு என்ன வேணும், இங்கேருந்து அங்க போய் கொண்டு போடுறவன் இவன், கொண்டு போடுறவன் தன்னை காட்டிலும் வெதிர்த்தவன, வெதிர்த்தமான இடத்துல தானே, தன்னை காட்டிலும் வேறுபட்ட இடத்துல தான் கொண்டு போடுறவனா இருப்பான். அதனால இதுவும் இங்கே என்ன அங்க கொண்டு விடுறான் அப்படின்னு இவன் வேற, கொண்டு விடப்படுவது நம்ம அடையப்படுவது வேற, அடைகிற அடையவிப்பவன் வேற, அடையப்படுவது வேற, கொஞ்சம் அடைவிக்கிறவன்றது ஜீவன் சேர்த்து பார்க்கான், அடையப்படுபவன் அவன் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ சேது அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்கா இந்த ஜீவனை தான் சொல்றது. அதனால இவனே அது ஜீவன் தான் இங்க சொல்லப்படுறான், அந்த ஜீவனா ஒத்தனையே தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த நாடிகள்லாம் இருக்கு, இந்த நாடிகள் அந்த சம்பந்தம் இருக்கோ அது ஜீவனுக்கு தான் வருது, நாடிகள்லாம் ஜீவனுக்கு தான் வரும், பரமாத்மாவுக்கு நாடி சம்பந்தம்ன்றதே கிடையாது. அதனால இது வராது. அது ஏன்னா நம்ம உடம்புல நமக்கு நிறைய காரியங்கள் நம்ம பண்றோம், ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு இடத்துல ஒரு நாடி இருக்கு, அவைகள்லாம் நம்மளை என்ன பண்ணும், நல்ல விஷயங்களோ கெட்ட விஷயங்களோ எல்லாத்தையும் நம்மளாம் இது பண்ணி விடுவோம். நாடிகள் இல்லைன்னாக்கா நம்மளால எந்த காரியமும் பண்ண முடியாது. சூக்ஷமா இருக்கிற நாடிகள் 72,000 நாடிகள், ஒவ்வொன்றத்துக்கும் 1,000 உபநாடிகள், அப்ப 72,00,000, இந்த 7,20,000 ஏதோ சொல்றேன் காண்டவன், இந்த மாதிரி நிறைய நாடிகள் இருக்கு. இந்த நாடிகள்லாம் அறிதே இவைகள்லாம் ஜீவனுக்கு தான் இருக்கும், பரமாத்மா சுவாதீனமானவன் தானே, அவனுக்கு நாடி சம்பந்தமே வராதே, அதனால ஜீவனுக்கு தான் இவைகள் வரும். அது மட்டுமா பயேஷக அந்தஸ்தரத்தின் இருக்கு, இவன் உள்ளுக்குள்ள சரணம் சஞ்சரிக்கிறான் அப்படின்னு இருக்கு. உள்ளுக்குள்ள சஞ்சரிக்கிறான் சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன வரும் ப்ராப்ளம், சஞ்சரிக்கிறதுன்றது அணுவா இருந்தாலும் சஞ்சரிக்க முடியும். இங்கே போறான்னா என்ன அர்த்தம், நான் இங்க இருக்கேன் அணுசுரூபி, அணுசுரூபமான எனக்கு இந்த உடம்பு இருக்கு, இந்த உடம்போட இங்கேருந்து அந்த கோடிக்கு போறேன், அந்த கோடியிலேருந்து இந்த கோடிக்கு வரேன், அணுவா இருந்தா அது கரெக்ட் சரியா இருக்கும். ஆனா ஒரு விபுவா இருக்கிற பரமாத்மா இருக்கானே, அவன் இங்கேருந்து எல்லாருக்கும் வியாபிச்சிருக்கிறவனுக்கு அங்க போறான் இங்க போறான்னு எப்படி சொல்ல முடியும், அது சொல்லவே முடியாது. அதனால இந்த பரமாத்மா வந்து உள்ளுக்குள்ள சஞ்சரிக்கிறான் அப்படின்னு சொல்லவே முடியாது. அதனால இங்க சொல்லப்பட்ட ஆத்மா யாரு அப்படின்னு சொன்னாக்கா பரமாத்மான்னு நீ சொல்றியே அது வராது, ஜீவாத்மா தான் இங்க வரும். இது அதனால இப்ப என்ன, சரி அப்போ ஜீவலோகம் இருக்கு, அமாரி பிருத்வி இருக்கு, அந்தரிக்ஷம் இருக்கு, இவைகளோட அவன் சேர்ந்து இருக்கான்னு எப்படி சொல்ல முடியும், நீ நாடி சம்பந்தம் சொல்லலாம், அல்லது இந்த இது பகுதா காயமானத்தம் பல விதமாக பிறப்பு எடுக்கிறான் அப்படின்னு சொல்லலாம், மனசு சேர்ந்து இருக்குது, ஆத்மாக்கள் அது இந்திரியங்கள்லாம் சேர்ந்துருது, ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் மனசு மாதிரி பிராணபானியா அந்த வாயுக்கள் இவைகள்லாம் இவங்களோட சேர்ந்து இருக்குதுன்னு சொல்ற, அமரி உள்ளுக்குள்ள சஞ்சரிக்கிறான்னு சொல்ற, அதெல்லாம் ஒத்துக்கலாம். ஆனா பிருத்திவி அது எங்கேயோ, இந்த பிருத்திவி எவ்வளவு பெரிய பிரபஞ்சம், அதே மாதிரியாக ஒரு ஜுலோகம் மேல் லோகம் அது எப்படி செய்யும், அதே மாதிரி அந்தரிக்ஷம் வெற்றிடம் ஆகாசம் அதெல்லாம் எப்படி இவனோட சேரும், அது எப்படி அப்படின்னு கேட்டாக்க அதுக்கும் பதில சொல்ற எல்லாம் யதார்த்த சஞ்சித்து நேயம் அப்படின்னு பாஷக்கார சொல்லிட்டு. யதார்த்த சஞ்சித்துன்னா என்ன அர்த்தம், ஏதாவது ஒரு கௌரவமா அக்ஷிட் பண்ணும், கௌரவமானா என்ன அர்த்தம்னாக்க கர்மாதீனமான பிரவர்த்தி. இந்த பிருத்வியோட எனக்கு சம்பந்தம் இருக்கு, இன்னொருத்தருக்கு சொர்க்கத்தோட சம்பந்தம் இருக்கு, இன்னொருத்தருக்கு ஆகாசத்திரிய சம்பந்தம் இருக்கு, இதெல்லாம் எப்படி வந்ததுன்னு அவாவா கர்மாதீனமா இருக்கா. இதோ ஒரு பறவ பட்சி அப்படியே பறந்துட்டு இருக்குது ஆகாசத்துல, அந்த பட்சிக்கு சம்பந்தம் வந்தோ அதற்கு கர்மாதீனமாக அந்த உடம்பு கிடைச்சிது, அந்த உடம்பு கிடைச்சிடவே அது அங்கெல்லாம் சஞ்சரிக்கிறது, அதுக்கு அந்த சம்பந்தம் வந்துருச்சு. எனக்கு இந்த பதவியில கிடைச்சிருக்கு எல்லாம் கர்மாதீனமான சம்பந்தம். கர்மாதீனமான சம்பந்தம்ன்றதுனால ஜீவனுக்கு எல்லாமே அமைஞ்சு போயிடும். ஜீவனுக்கு பிரதி சம்பந்தம் அந்த மாதிரி, இந்த அந்தரிக்ஷ சம்பந்தம், ஜுலோக சம்பந்தம், இவைகள் எல்லாமே இவனுக்கு கர்மாதீனமாக வரும். அதே மாதிரியாக இந்திரியங்கள்லாம் நமக்கெல்லாம் என்னது, இந்திரியாதீனமான ஞானோத்பத்தி தான் நமக்கு வருது. கண்ணால பார்த்துதான் நம்ம தெரிஞ்சுக்கணும் இது இந்த வர்ணத்தோட இருக்கு, இதுதான் அழகா இருக்கா, இது மாடு, இது இது ஆடு அப்படின்னு எத்தனையோ நம்ம உபயோகம். இவைகள்லாம் இந்திரியங்கள் இல்லைன்னா நமக்கு தெரியவே தெரியாது. ஒரு காத்தடிக்கிறது, காத்தடிச்சதுன்னாக்கா நம்ம உடம்புல படுறது, அப்போ தோல் இந்திரியம் சுகிந்திரியம் அந்த இந்திரியத்தினால நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மற்ற பாட்டு பாடினாக்கா காதால தெரிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் ஜீவனுக்கு தான் இருக்கு, பரமாத்மா அப்படிப்பட்டவன் கிடையாது. முக்தனுக்கே அப்படி இல்லையோ இல்லையோ, முக்தனே என்ன பண்றான், அற்புதமா அனுபவிக்கிறோம், ஞானத்தினாலேயே அனுபவிக்கிறோம். அதனாலதான் பின்னாடி சொல்ல போற நாலாவது அத்தியாயத்துல அவனுக்கு சரீரம் உண்டா இல்லையான்னு கேட்டுட்டு அவனுக்கு சரீரம் இஷ்டப்பட்டா உண்டு இல்லையன்னா கிடையாது. ஏன்னா சரீரம் இல்லாட்டா கூட அவனால அனுபவிக்க முடியும், சரீரம் இல்லாட்டா கூட அவனால இந்த வழியில் எல்லா இதையும் அனுபவிக்க முடியும். முக்தனால முக்தனாலேயே அப்படி அனுபவிக்க முடியும் சரீரம் இல்லாட்டான்னாக்க. பரமாத்மா அவன் கேட்கணுமா, அவனுக்கு இந்திரியங்கள்லாம் தேவையில்லையே. அந்த மாதிரி நமக்கு பஞ்சவர்த்தி பஞ்சவர்த்தி பிராணம் இருக்கே அது வேணும் நமக்கு, நமக்கு சுவாசம் விடணும், சுவாசிக்கணும், அதுக்கு பிராணாபானாதிகள் முக்கியம். ஒவ்வொரு இந்த ஒவ்வொரு வாயுக்குள்ள நமக்கு ஒவ்வொரு உபகாரத்தை பண்றது உடம்புல, ஒவ்வொரு உபகாரத்தை பண்றதுனால அவைகள்லாம் நமக்கு ரொம்ப தேவையா இருக்கு. ஆக அது பரமாத்மாவுக்கு இல்ல, ஆகவே இங்க வந்து ஜீவன் தான் சொல்லப்படுறான், பரமாத்மா சொல்லப்படவே. ஏன்னா கர்ம போக்தாவாக ஜீவனோட அழகான பதப்பிரயோகம் பண்றோம், என்ன அர்த்தம் பண்ற அந்த ஒரு பதம் தான் கர்மபோக்தா அப்படின்ற கர்மபோக்தான்னாக்க இது அத்தனையும் கர்மாதீனம் நடக்கும். அதாவது ஜீரோக சம்பந்தம், அந்தரக்கலோக சம்பந்தம், பதிவு சம்பந்தம், மன சம்பந்தம், இந்திரிய சம்பந்தம், பானாபான வாயு சம்பந்தம், நாடி சம்பந்தம் எல்லாமே இந்த கர்மாதீனமானது தான் நடத்தும். அதனால இப்படி இருக்கிறதுனால இங்க சொல்லப்படுறவன் ஜீவாத்மா தான், பரமாத்மான்னு சொல்லவே முடியாது. இல்லையே நாங்க ஏற்கனவே அங்க அதிர்ஷ்டவாதி மூதாதிகளத்துல பரமாத்மா நாங்க ஸ்தாபிச்சுட்டோமே, இப்ப எப்படி அப்படின்னாக்க வாஸ்தவம் தான் அந்த பிரகரணம் பரமாத்ம பிரகரணமா இருக்கட்டும். ஏன்னா அத பரா ஏயா ததக்ஷரன்னு பல விஜயம் எனக்கு சொல்லிடுச்சு, இங்க அது மாதிரி எதுவும் சொல்லலையே. இங்க சொல்லாததுனால இங்க சொல்லப்படுறது ஜீவனாவே இருக்கட்டும். பிரகரண விச்சேதம், பிரகரணமானது விச்சேதமாயிடுறது, விச்சேதம்னா இடைவெளி இருந்துடுறது, அது பரமாத்ம பிரகரணமா இருக்கு. இப்ப சொல்றதோ ஜீவாத்ம பிரகரணமா இருக்கு. ஏன்னா இங்க சொன்ன மாதிரி எத்தனை கர்மாதீனமான சம்பந்தம் சொன்னோம், அதெல்லாம் ஒண்ணு கூட பரமாத்மா கிடையாதே. அதனால இங்க வந்து பரமாத்மான்றவன் சொல்லப்படலை, ஜீவாத்மா தான் இங்க சொல்லப்படுறான் அப்படின்னு பூர்வபக்ஷி. அதுக்கு சமாதானம் அப்படி கிடையாது. இங்க வந்து பிரபஞ்சம் சொல்லெடுத்து, அந்தரிஷலோகம், பிருத்வி, திலோகம் அதெல்லாம் சொல்லெடுத்து, இவைகள்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா இந்த சம்பந்தம் அருகே பெருமாளுக்கு ஆதார ஆதேய பாவமான சம்பந்தம் நிறையவாட்டி சொல்றோம். அதேதான் இங்க ஜோஸ்து சந்திராக்க நட்சத்திரம் கம் திசோ பூர்மகோதிகி வாசுதேவஸ்ய தீரியேன விதிராணி மகாத்மனான்ற மொழியோ. அந்த மாதிரியாக பகவானுடைய அங்கத்தத்தினால இந்த அத்தனையும் ஆதார ஆதேய பாவமான சம்பந்தம் இது. அதே மாதிரி இந்த இரண்டாவது சோர்ந்து சேர்த்தும் பாருங்க, சர்வாதாரத்துவம் சர்வாத்மத்துவம் சர்வேஸ்வரத்துவம் சுவமஹிமை பிரதிஷ்டிதத்துவம் இந்த மாதிரி அந்த மாதிரியாக அனைத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியவன் சர்வேஸ்வரன். அனைத்துக்கும் ஆதாரமா இருக்கான்னு என்ன அர்த்தம், ஆத்மாவா இருக்கான்னு அர்த்தம். அந்த பிரவிஷ்டாத்தாதினா நாம் சர்வ ஆத்மா அப்படின்னு. இப்படி இந்த ஆத்மத்துவம் இருக்கே விஸ்வாதாரத்துவமோ அனைத்துக்கும் ஆதாரமா இருக்கிறது, அதுதான் இங்க சொல்லப்பட்டது. நீ கர்மாவினால சொல்றதுன்றது ஒரு கர்மாதீனமான உனக்கு சம்பந்தம் இருக்குன்னாக்கா, இப்ப இந்த பிரதிவியில எனக்கு சம்பந்தம் இருக்கு, எனக்கு இந்த சம்பந்தம் இருக்கிறத எனக்கு சொற்பலோகத்துல சம்பந்தம் இல்லையே, அந்தரக்ஷத்திர எனக்கு சம்பந்தம் இல்லையே, அதுல ஒரு ஜீவன் இதுல ஒரு ஜீவன் சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா இங்க சொல்லப்பட்டது என்ன சொல்லப்பட்டிருக்கு, அந்த ஒருவனையே ஆத்மாவாக எண்ணிக்கொள் அப்படின்னா சொல்றக்கு. அதனால அதான் வச்சு பார்க்கணும், அதை வச்சுட்டு நம்ம இப்படியே விபரீதமா பார்த்தோம்னாக்கா அது தவறது. அதனால கர்மாதீன சம்பந்தம்ன்றது ரொம்ப நீச்சமான யுக்தி, கௌனமானது. ஜீவனுக்கும் உண்டு, அதெல்லாம் மனசெல்லாம் சொல்லலாம், நாடி சம்பந்தம் சொல்லலாம், இந்திரியங்கள் சொல்லலாம், பிராணாபானெல்லாம் சொல்லலாம். ஆனால் இங்க வந்து சொல்லப்பட்டது என்ன தெரியுமா, ஆதாரத்தை சொல்றது. ஆதாரம்ன்றது எல்லாத்திலையும் அன்வைச்சிருக்கோம். ஜிலோகத்துக்கு பெருமாள் ஆதாரம், அந்தரிக்ஷத்துக்கு பெருமாள் ஆதாரம், பிரதிவிக்கு நம்ம பெருமாள் ஆதாரம், பிராணாபான வாயுகளுக்கு பெருமாள் ஆதாரம், இந்திரியங்களுக்கு பெருமாள் ஆதாரம், மனசுக்கு பெருமாள் ஆதாரம், நாடிகளுக்கும் பெருமாள் ஆதாரம். இப்படி அனைத்துமே பெருமாளுக்கு ஆதேயமா இருக்கு, அனைத்துக்கும் பெருமாள் ஆதாரமா இருக்கும். இப்படி ஆதார ஆதேய பாவம் சொல்லச்ச அது எப்பேற்பட்ட கம்பீரமான அர்த்தத்தை கொடுக்கிறது. அந்த கம்பீரமான அர்த்தத்தை சொல்லி அந்த ஒருவனையே நீ வந்து சேவி உபாசனம் பண்ணுன்னு சொன்னாக்க அதுக்கு எவ்வளவு கௌரவம். அதை விட்டுட்டு நீ கர்மாதீனமான இதை சொன்னாக்கா அந்த ஏக சப்தம் இருக்கே தமேவ ஏக்கம், தமேவ ஏக்கம் ஜானக, அவன் ஒருவனையே சேவிச்சுடுங்கோ, அவன் தான் ஆத்மாவா இருக்கான், அந்த ஒரு ஆத்மாவையே நீங்கள்லாம் சேவிச்சுடுங்கோன்னு இருக்கு. அப்படி இருக்கு, அதை விட்டுட்டு நீங்க அந்த ஏகசப்தத்துக்கு அப்ப முக்கியார்த்தம் சொல்லணும். இப்ப இங்க முக்கியார்த்தம் வராது ஜீவன்ற பட்சத்துல, ஏன்னா பல ஜீவன்கள், எந்த ஜீவனுக்கு இதோட சம்பந்தம், எந்த லோகத்தோட சம்பந்தம், எது எது எந்த கர்மாவுக்கு அதீனமாக அவன் மாட்டின்றான், இதெல்லாம் மாட்டிக்கிறது. இதுவோ பரமாத்மாவோ அப்படி இல்லை, சுவேச்சாகிருதம் இச்சாகிரகீதாபி மதோரு தேகா இச்சாகிரகீத அபிமத ஊரு தேகா அப்படின்னு பதம் பிரிக்கணும். இச்சாகிரகீதம் பெருமான் தன் சங்கல்பத்தினால கிரகிக்கிறானோ, இச்சாகிரகீத அபிமதம் தனக்கு இஷ்டமானது, தனக்கு இஷ்டமானதுதான் ஆசைப்பட்டு சந்தோஷப்பட்டு இஷ்டப்பட்டு அவன் ஊர் தேகம் பிரம்மாண்டமான திருமேனி உடையவனா இருக்கான் அப்படின்றது புராண வசனம் தேசியம் விவாதிக்கிறது. அதனால இப்படி ஒரு இது இருக்கிற ஏக்கம் அந்த மாதிரி ஒருத்தன் இருக்கான்றது பரமாத்மாவுக்கு தானே வரும். அது மட்டும் நம்ம இங்க வந்து சேத்து சப்தம் இருக்கு, சேத்துன்றதுக்கு அவன் என்ன அர்த்தம் சொன்னா, இங்கேருந்து அங்க கொண்டு போய் விடுறதுதான் சேத்து, இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் விடுறது, அது பரமாத்மா வராது ஜீவனுக்கு தான் வருது அப்படின்னு அது தவறு. இது என்ன ஏற்கனவே இருக்கும் சொப்ராப்தே சாதனஞ்ச ஸ்வயமிதி பரம், பதினேழாவது அவதாரியில தன்னை அடையறத்துக்கு தானே உபாயமா எழுந்திருக்கான் பெருமாள். சொப்ராப்தே சாதனத்த சித்தோபாயமா எழுந்துள்ளிருக்கான்னு அர்த்தம், சித்தோபாயமா இருக்கிறதுனால அவனாலதான் மோட்சத்தை கொடுக்க முடியும். அதனால அமிர்தத்தை ஏழை சேர்த்து அமிர்தம் தான் மோட்சம், அந்த மோட்சத்துக்கு இவன் சேது, இவன் தான் அனுகிரகிக்கக்கூடியவன். இந்த சேதுன்றது நிறைய அர்த்தங்கள் இருக்கு, நிறைய அர்த்தங்கள் இங்க சொல்ல போறோம். என்னென்ன ஏற்கனவே வரப்போறது அப்புறம் வரப்போற தகராறு கணத்துல இதையும் சொல்லணும். என்ன சேதுனாக்கா இங்கேருந்து அங்க அரிசிண்டு விடுறவன் மோட்சத்தை கொடுக்கறவன் அர்த்தம். அதுதான் இந்த இடத்துல சேது சித்தத்துக்கு அர்த்தம். இன்னொன்னு சேதுனாக்கா அதாவது பிரிச்சு காமிக்கிறது. பிரிச்சு காமிக்கிறது என்ன அர்த்தம்? ஒரு லோகத்தையும் இன்னொரு லோகத்தையும் பிரித்து காமிக்கிறது. இந்த சேது எப்படியானா ஒரு வஸ்து இருக்கு, நாம வந்து சாப்பிடுறோம், சாப்பிடுற வஸ்துக்கள் பாருங்க, நீ இப்ப என்ன சாப்பிட்ட அப்படின்னு கேட்கணும். சிசிப்பு பதார்த்தம் சாப்பிட்டேனா, இன்னொருத்தன் சொன்னா நான் கார பதார்த்தம் சாப்பிட்டேன். அற்புதமான ஒரு லட்டு சாப்பிடுறான், திருவண்ணாமலையான லட்டு. இன்னைக்குதான் மங்களா சாசனம், எல்லாரும் போயிருந்தா என் குழந்தை எல்லாம் சேர்த்துட்டு இருந்தா. அங்க இருக்கிறவன் என்ன சொன்னா, நாங்க லட்டு சாப்பிட்டோம் அப்படின்னு ஒத்தம் சொன்னான். கிடையாது, எனக்கு வடை பிடிக்கும், நான் வடை சாப்பிட்டேன்னா. இப்ப பாருங்க இந்த லட்டுன்றதனுடைய தர்மம் என்ன? அதுக்கு மாதுரியம். ஆனால் இந்த வடை இருக்கு, அது என்ன? கடு பதார்த்தம், உப்பு காரம் அதெல்லாம் போட்டிருக்கும், மிளகு போட்டிருக்கும், அந்த மாதிரி அது வடை. அது இப்போ அது காரம் ஏன் சொல்லணும், இதை ஏன் மதுரம்னு சொல்லணும் அப்படின்னா, இந்த இனிப்பு பதார்த்தம் இருக்கே இந்த திசைப்பு பதார்த்தத்துக்கு மாதுரியம் தான் குணம். அந்த குணமானது காரத்தோட சேராது. அந்த காரத்தோடு இருக்கிற குணமானது இந்த மதுரத்தோட சேராது. சேர்ந்துருச்சோம்னாக்கா ரெண்டுமே தன்னுடைய தர்மங்களை இழந்துடுறது, தன் தர்மங்களை இழந்துடுறது. தன் தர்மங்களை இழந்துருச்சோம்னாக்கா அது எப்படி சரியா இருக்கும்? அதனால இது வேற அது வேற பாத்துக்கோங்க. இதான் சேது. பெருமாள் என்ன பண்றாருனாக்கா, இந்த வஸ்து இப்படி இருக்கட்டும், அந்த வஸ்து அப்படி இருக்கட்டும். ஏற்கனவே சொல்றேன், சீதா பிராட்டி சீதோ பவ அனுமதான்னு சொல்லிட்டார். ஏ தத்துவம் தாக்கலாம் வந்து சுவாமி சாய்க்கிறார். அப்ப சீதோபோ அதுவோ அக்னி, அக்னிக்கு சுரூபமோ சுடுறதுதான் உஷ்ணம், சூடா இருக்கிறது தான் அக்னியினுடைய சுபாவமே. அந்த சுபாவ மாத்திரத்துக்கு இவருக்கு யார் அறிய கொடுத்தா? பெருமாள் அதை மாத்திக்கானாக்கா, பெருமாளோ பிராட்டியோ மாத்திக்கானாக்கா, அப்புறம் அது ஒவ்வொரு லோகத்தில் இருக்கிற தர்மங்கள் எல்லாம் மாறி போயிடும், மாறி போயிடும். லோகானாம் அசம்பேதாய, அசம்பேதாய ரெண்டும் பேதம் சொல்லணும், ஒண்ணு ஒண்ணு சேரக்கூடாதுன்னு அர்த்தம். இதை தகவல் வித்தியில சொல்ல போறோம், திருப்பி வரும் அது. அந்த மாதிரி அது சேர்த்துவா இருக்கான் பகவான். அவனுக்கு எவ்வளவு பொறுப்பு பாருங்க, எப்படி அவன் வந்து எவ்வளோ போட்டவன், நமக்கு என்னன்னு போனான், அது கூடாதான். ஒரு தாயார் சாப்பிடுற சமயத்துல எப்படி சாய்ப்பான் நமக்கு? ஒரு வஸ்து சாய்க்கிறா, அந்த வஸ்து சாய்க்கிட்டு அந்த வஸ்து தள்ளையே இன்னொரு வஸ்துவை போட மாட்டா. ஏன் அப்படின்னா, இந்த வஸ்து சாத்துன்றதுக்கு இன்னொரு வஸ்து சாய்ச்சாலும் அது மேலேயே அதனுடைய டேஸ்டும் போயிடும், இதனுடைய டேஸ்டும் போயிடும். அந்த மாதிரி பெருமாள் என்ன பண்றாருன்னா, நம்ம லோகத்தெல்லாம் அனுபவிக்கிறோமோ இல்லையோ, இந்த லோகத்தை அனுபவிக்கிட்டு இந்த லோகத்தினுடைய சுபாவம் வேற, அந்த லோகத்தினுடைய சுபாவம் வேற. இவ்வளவு உதாரணம் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, பகவானுடைய சேதுத்வம் எப்படிப்பட்டவன் பகவான் அப்படின்னு சொல்றதுக்கோசரம் வர்றது. இதுதான் முக்கியமான விஷயம். அது நம்ம நம்ம ஊர்லாம் அஷ்டாவதானிகள் பத்தாவதானிகள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருப்பா, ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு எட்டு விஷயங்களை ஒரே சமயத்துல கிரகிப்பாவா. அவனுடைய ஞானம் இருக்கே கவனம், தன்னுடைய கவனத்தை ஞானம்தான் அது. அது எப்படி அவ பிரிச்சு பிரிச்சு அனுப்புறா பாருங்க, ஒரே சமயத்துல பாட்டு கேட்பா, ஏதோ டங்கடங்கு மணி அடிச்சுட்டு இருக்கோம் அந்த சிற்பத்தை கேட்பா. இந்த ஒரே ஞானம்தான் அதை அழகா பிரிச்சு பிரிச்சு எப்படி எல்லா இடத்தையும் அனுப்பி எல்லாத்தையும் அழகா பிரித்து கிரகிக்கிறாளோ அந்த மாதிரி சர்வேஸ்வரன் பண்ணுவான். இதுதான் சேதுன்றதுக்கு அர்த்தம். அந்த மாதிரி லோகங்கள் எல்லாம் பிரித்து காமிக்கணும். எப்படி பிரிக்க முடிஞ்சது? எல்லாத்தையும் அப்படியே நம்ம வேத வியாசம் சொல்ற முடிஞ்சோ சொல்லுவார் அமனியா சுவாமி. வேதம்ன்றது நமக்குலாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது, அந்த மாதிரி இருந்துதான். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் அதெல்லாம் ஒன்னா சேர்ந்து இருந்துதான். அது எப்படி இருக்கும் இப்பதான் நம்ம பிரித்து சொல்றோம். யஜுர்வேதம் கிருஷ்ண யஜஸ், சுக்ல யஜஸ், கிராமத்துல ஆயிரம் சகசர பகைகள் எப்படி இல்ல, அதெல்லாம் எல்லாத்தையும் வியாசர் பிரிச்சு கொடுத்தார். அவருக்கு கிருஷ்ண துவைபாயனர்னு பேரு, பாதராயணர்னு பேரு, பாராசரியர்னு பேரு. வேதவியாசன் ஏன் பேர் வந்ததுனாக்க, வியாசன் பிரிக்கிறது, வேதவியாசர் வேதத்தெல்லாம் பிரிச்சு கொடுத்தவர், அதனால அவருக்கு வேதவியாசன் திருநாமம் வந்தது. அந்த மாதிரி அவருக்கு பிரிச்சு காமிக்கணும் எல்லாத்தையும், இல்லைன்னா எல்லா உலகமும் ஒன்னா சேர்ந்துடும். அது மாதிரி எல்லா பூதங்களும் ஒன்னா சேர்ந்துடும், அப்படி சேரல. அந்த லோகத்துல பார்க்கணும், இது தீர்த்தம், இது பிரதிவி அப்படின்னு இதெல்லாம் பண்ணக்கூடியவன் பேசும் சொல்றது. அது மட்டும் இல்லாம இவன் வந்து அந்த சேதுன்றதுனால சேர்ப்பிக்கிறவன், சுத்தோபாயமா இருக்கிறவன், லோகத்தெல்லாம் ரட்சிக்கிறவன் அர்த்தம் தர்மத்தோட. அதே மாதிரியாக வந்து முக்தனே கூட இவனை போய் அடையிறவன், அதாவது பாயிண்ட் முக்தனே கூட இவன் அடையறான், முக்தனே அடையறான்னு இங்க வாக்கியம் இருக்கு. முக்தனே அடையறா அப்படின்னு சொன்னாக்க அப்ப என்ன அர்த்தம், முக்தன் வேற பரமாத்மா வேறன்னு அர்த்தம் வந்தது. முக்தம் ரெண்டு பேரும் ஒண்ணுன்னு சொல்லிட்டோம் வச்சுக்கோங்களேன், ஜீவன் தான்னாக்க, அப்போ இவன் அடையறவன், அவன் அடையப்படுபவன், அடைகிறவன் யாரு, ஜீவன் அடையப்படுபவன் பரமாத்மா அப்படின்னு சொல்றது. அங்க வாக்கியம் இருக்கு வந்து யதா பஸ்ய பஸ்யதே ருக்ம வர்ணம் கர்த்தாரணீசம் புருஷம் பிரம்ம யோனி. யோனி லோகத்துக்கெல்லாம் காரணமா இருக்கக்கூடியது, பிரம்மசப்தத்தினால் சொல்லப்படுறது, பரமபுருஷனா இருக்கக்கூடியவன், அனைத்துக்கும் கர்த்தாவா இருக்கக்கூடியவன், அனைத்தையும் ஆழ்பவன், ருக்ம வர்ணம் அப்படியே சொர்ண மாதிரி பிரகாசிக்கிறான், ஜொலிக்கிறான், அப்படிப்பட்ட திருமேனியை உடையவனவன். இப்படி திருமேனியை அப்படி உடையவனவன் அவனை வந்து இவன் வந்து பாக்குறான், பாக்குறான்னா என்ன அர்த்தம், தியானம் பண்ணி உபாதனம் பண்ணி இது பண்ணான்னாக்க அப்ப என்ன ஆகும்னா, அந்த சமயத்துல இந்த வித்வானவன் பிரம்ம வித்வானவன் புண்ணிய பாபங்கள் அனைத்தையும் விட்டுட்டு தோஷமே அற்றவனாக, தோஷமற்றவனாக பரமம் சாமியம் உபயத்தி பெருமாளோட சமமா அழகான, எந்த விதத்துல சமம், அவருடைய கல்யாண போகங்கள் அனுபவிக்க சாமியம் அது வருது அப்படின்னு அங்க சொல்றேரே. அதுவும் இங்கேயே சொல்லப்பட்டிருக்கு இந்த முண்டகோபனிஷத்திலேயே. இப்ப என்னாச்சு, அடையப்படுபவன் பரமாத்மான் இருக்கு, அடைகிறவன் இவன் உபாசகன். இப்ப உபாசகன் வேற, அவன் வேறதான் அர்த்தமாச்சு. அதை விட்டுட்டு ரெண்டு பேரும் ஒண்ணு, ஜீவன் தான் இருக்கான் இங்க, ஜீவன் தான் இந்த பிரகடனம் சொல்லப்படுறது எப்படி சொல்ல முடியும், அதுவும் முடியாது. அதனால முன்னாடி சொல்லப்பட்ட எந்த பிரகடனம் நம்ம அப்ப சொன்னோம், இது பரமாத்ம பிரகடனம் அப்ப சொன்னோம், அந்த அந்த அதிர்ஷ்ட சுவாமி குணகாரிகரணத்துல அந்த பரமாத்ம பிரகடனத்தோட கூட இந்த இதை இப்ப சேர்த்துமே எஸ்மின் ஜௌஹு அந்த பிரதிவி அந்தரிக்ஷம் அப்படின்லாம் சொன்னமே, அந்த வாக்கியங்கள்லாம் கூட அதே பிரகடனத்திலேயே சேர்ந்திருக்கு. கூட இங்க ஒரு வாக்கியம் இருக்கு, என்ன வாக்கியம் இருக்கு அப்படின்னாக்க, நிறைய வாக்கியம் பார்த்திருக்கோம், வாசுபர்ணா தைசாசகாயா சமானே விரக்ஷே பரிஷத்வஜாதே தயோரண்யஹ பிப்பலம் ஸ்வாத்வத்தி அனஸ்தன் அன்யோ அபிதா கஷீதி அப்படின்னு அழகான வாக்கியம் ஒண்ணு இருக்கு. துவாசுபர்ணா ரெண்டு துவ, துவன்னா ரெண்டு பேரு, அவ ரெண்டு பேருமே சயுஷா, ரெண்டு பேரும் அதாவது இந்த எட்டு குணங்கள், ஏஷ ஆத்மா பிரகத பாத்மா நீங்க சொன்ன பாருங்க, ஏஷ ஆத்மா பிரகத பாத்மான்றது பரமாத்மாவுக்கு எட்டு குணங்கள், ஏ ஆத்மா பிரகத பாத்மான்றது ஜீவாத்மனாவுக்கு எட்டு குணங்கள், ரெண்டு பேருக்கும் எட்டு குணங்கள் சமமா இருக்கு. ஆனால் ஒருத்தன் நிர்பாதீனமா அதை அனுபவிச்சுட்டு இருக்கான் பரமாத்மா, ஜீவனுக்கோ கர்மாதீனமாக அவர்கள்லாம் தெரியல அப்படின்னு. ஆக சைஜா அப்படின்னு சொன்னாக்க எட்டு குணங்களையும் ஒன்னா உடையவர்கள் அர்த்தம், இவனுக்கும் எட்டு குணங்கள் அவனுக்கும் எட்டு குணங்கள். அதே மாதிரி இத வந்து ரெண்டு பேரும் சமமாக இருக்கலாம், அது மட்டும் இல்லாம சகாய சகாயம், சகாயம்னா நித்ராள் அர்த்தம், ஸ்நேகிதான்னு, கூடவே சகசராள் அர்த்தம், ரெண்டு பேரும் ஒருத்தர் சேர்ந்து பண்ணுவா காரியங்களே அப்படின்னு அர்த்தம். சகசாரிகளா இருக்கக்கூடியவா. அது மட்டும் இல்லாம சுபர்ணம் வர்ணம் கண்ணு ரக்கைகள், ரக்கைகள்னா ரக்கைகளை உடையவல்லது பக்ஷிகள், பக்ஷிகள் மாதிரி இருக்கலாம். பக்ஷிகள் ஒண்ணு பொண்ணு எப்படி குலவும் குலாவும் ஒண்ணு பொண்ணு அனைச்சுன்னு இருக்குமே அந்த மாதிரியாக இவா இருக்கா. ஒரே ஒரு மரம் விருட்சத்தை எப்படி அது மரம் தான் அந்த ஏன் இந்த மரம் சொன்ன உடம்ப அப்படின்னா மரத்தை நம்ம கத்தி கொண்டு வெட்டி போட்டுடலாம், இந்த உடம்பையும் வெட்டி போடலாம், சேதன பிரிச்சுடலாம். ஆனால் ஆத்மஸ்வரூபத்தையோ ஜீவாத்ம சுரூபத்தையோ பரமாத்ம சுரூபத்தையோ யாரால பிரிக்க முடியும், யாரால சேதனம் பண்ண முடியும், முடியாது. அதனால அந்த மாதிரி இருக்கக்கூடிய சரீரத்தை இவா ரெண்டு பேரும் அடைஞ்சவா. அவ இல்ல ஒத்த என்ன பண்றான், பயோரண்யா பிப்பளம் சுவாது அத்தி, ஒத்த பிப்பளம் கர்மபலன் அது ரொம்ப நல்லா இருக்கும் அவனுக்கு, ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னு சந்தோஷமா ரொம்ப ருச்சியா இருக்குன்னு சாப்பிட்டு இருக்கான். அதனால அவனால பிரகாசிக்கும் இல்லையா. ஆனா இன்னொருத்தன் அன்யா அபிச்சாபிசி, அனஸ்வன் அன்யா அபிச்சாபிசி பிரகாசிக்கலாம், அற்புதமா பிரகாசிக்கலாம். நம்மளே லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். அதாவது ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டான்னு சொல்லுங்க, அவன் மூஞ்சி எப்படி இருக்கும் சொல்லுங்க, அவன் மூஞ்சி எப்படி இருக்கும், சோகமா மூஞ்சில ஒரு இது இருக்கு, பிரகாசம் இருக்காது, எப்பப்பா அழுமூஞ்சியா இருப்பா, பார்க்கறதுக்கு தெய்வமே இவனுக்கு என்னதான் கதியோ தெரியல, என்ன கஷ்டப்படுவோம். அந்த மாதிரி அவன் இருப்பா. சாதாரண கர்ம உடம்பு கிடம்பு வந்ததுன்னா மனசு கஷ்டம் வந்ததுன்னு கர்மா நம்மளை ஆட்சி படைச்சுட்டு இருக்குது. அதுல நம்ம நல்லா அனுபவிச்சுட்டு இருக்கோம், அதுல நல்லா நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம். இப்படி அனுபவிக்கிட்ட நமக்கு எப்பவும் கஷ்டம் தானே. அடுத்த வாக்கியமே சமானே விரக்ஷே புருஷோ நிமக்னான் அனீசையா சோசி முக்கியமான அனீசையா. ஈசன் இல்லாதது பிரகிருதி, பிரகிருதி சம்பந்தம் நமக்கு வந்துருச்சு. பிரகிருதி சம்பந்தம் வந்துடவே நாம எல்லாம் என்ன பண்றோம், ஜீவன் எல்லாம் முக்கியமான மோகிச்சு போயிருக்கோம், மயங்கி போயிருக்கோம், அதனால நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம். சோகத்தை சோகத்தை அனுபவிக்கிறோம். அதே எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கக்கூடிய பரமாத்மா ஈசன் அவனை பார்த்துட்டான்னாக்க அவனுக்கு எல்லா கஷ்டமும் போயிடுமா. இதெல்லாம் என்ன எடுத்துனா இவன் எப்பொழுதும் பிரகாசிக்கிறான் பரமாத்மா. ஏன், அவனுக்கு பிரகிருதி சம்பந்தம் இல்லை, கர்மாதீனமான சம்பந்தம் இல்லை. கர்மாதீனமான சம்பந்தம் இல்லைன்றதுனாலேயே அவனுக்கு எல்லாம் சரியா போயிடுச்சு. அதனாலேயே எப்பொழுதும் பிரகாசத்தின் எழுந்துள்ள இருக்கான். ஒத்தனுக்கு சாப்பிடுறான் அதனால பிரகாசிக்கல, சாப்பிடுறதும் கர்ம பலன், கர்ம பலத்தை சாப்பிட்டாக்கா அவனுக்கு பிரகாசம் வரல. இன்னொருத்தனும் சாப்பிடவே இல்லை அதனாலயே ரொம்ப பிரகாசிச்சுட்டு இருக்கான். இப்படி சொன்னதுனால பரமாத்மான்றவன் இங்க அப்படி எழுந்துள்ள இருக்கான். இந்த மாதிரி எத்தனை சொன்ன இங்க பாருங்க, இவைகள்லாம் சூத்திரார்த்தங்கள், இங்க சொல்லப்பட்ட சூத்திரங்கள்ல அர்த்தங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது லோகத்துக்கெல்லாம் ஆதாரமா இருக்கான், அவனுக்கு இவைகள்லாம் ஆதாயமா இருக்கு, அவன் ஆத்மாவா இருக்கான், இவைகள்லாம் சரீரமா இருக்கு, அமிர்தத்தை கொடுக்கறவனா இருக்கான், முட்டாளால கூட அடையப்படுவனாக இருக்கிறான். அதெல்லாம் காட்டணும், இவன் வந்து பாபத்தை சாப்பிடல அனுபவிக்க, பாப பலத்தை அனுபவிக்கிறவன் அதனாலேயே பிரகாசிக்கிறான். அவன் என்ன சொன்னான், இல்ல இல்ல உள்ளுக்குள்ள இவன் சஞ்சரிக்கிறான்னா ஏன் அவனால சஞ்சரிக்க முடியாதா, இவன் கர்மாதீனமா சஞ்சரிச்சுட்டு இருக்கான் உள்ளுக்குள்ள இந்த உடம்புல அல்லாடிட்டு இருக்கான். அவனும் அப்படி இல்லை, ஆனந்தமா சஞ்சரிக்கிறான். என்ன ஆனந்தமா சஞ்சரிக்கிறான் அப்படின்னாக்கா சுவாதீனமா ஆசைப்பட்டு உள்ள போந்திருக்கான். அவன் ஒரு ஜெயில கைதியும் இருக்கான், அதே ஜெயிலரும் இருக்கான், ஜெயிலர் சுகமா உட்காந்துருக்கான், அதே கைதி இப்படி எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கான். அந்த மாதிரி நம்ம எல்லாம் கைதிகள், காராகிரகே கனக சிறங்கலையாபி வந்த அப்படிங்கிற சுவாமி நம்ம எல்லாம் இப்ப இந்த பிரபஞ்சத்துல மாட்டின் இருக்கோம். இப்ப ராஜாவா இருக்கான், பிரிஜு ராஜகுருவா இருக்கான், இல்ல பண்டிதனா இருக்கான், எப்படி இருந்தாலும் சரி அவன் எப்படி இருக்கான் தெரியுமா? பெரிய மாளிகையில இருக்கிறதுனால சுகத்தை அனுபவிக்கிறான் அர்த்தமாங்க. நேற்று ராத்திரி ஆண்டவன் சாட்சியா என்கிட்ட என்ன போனா ஆண்டவனா வந்துட்டேன் ஆண்டவனா வந்துட்டேன்னு சில பேர் சொல்றா. எனக்கு என்ன சந்தோஷம், இது முள் படுக்கை, இது சந்தோஷமான, இது குழப்பம் இல்லை. மிச்சப்படி எவ்வளோ சமஸ்தைகள், எவ்வளோ பிரச்சனைகள் வருது, இவ்வளோ கஷ்டப்பட்டு வேண்டியதா இருக்குன்ற ஒரு ஸ்தானத்தை வர்றதுன்றது பேருக்கு அத்தனை பேரும் சேவிக்கிறேன். பெரிய சுவாமி அவருக்கு மங்களாசாசனாரு, அத்தனை பேரை சேவிக்கிறேன், அக்ஷர போடுற, சமாசனம் பண்ற, பரநியாசம் பண்ற, இத்தனைக்கும் அவர் தான் அதிகாரி அப்படின்லாம் நினைச்சிட்டு இருக்கலாம். நம்ம தூரத்தினு பார்க்கச்ச என்னைக்குமே கருக்கு அக்கறை பச்ச வந்து நம்ம வந்து அங்க போய் உள்ள பார்த்து புரிஞ்சு பார்த்தாதான் தெரியும் எவ்வளவு கஷ்டம். இங்க இருக்கிறவன் அங்க இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறதும் இல்ல புறாமப்படுறதும், அங்க இருக்கிறவன் இங்க பார்த்து புறாமப்படுறதும் லோகத்துல சகஜம். ஆனால் அது அப்படி இல்ல, அது ரொம்ப கஷ்டம். அது அந்த மாதிரி இடத்துல இருக்கிறதுன்றது தவறு, கஷ்டம். காராத்திரிகை கனக சிங்கரை ஆப்பி ஒரு ஜெயில உள்ள போட்டுட்டு சுவர்ணத்துல அந்த விளங்கு மாட்டினாக்க என்ன நமக்கு பிரயோஜனம்? ரெண்டு கையும் கட்டி போட்டுட்டு அது கணக்கு சங்கலான என்ன இருக்கும்? புண்ணியங்கள் தான், புண்ணியங்கள், பாபங்கள், புண்ணியங்களா இருந்தது என்ன சுவர்ண விலங்கு மாதிரி, அது தங்கத்தான விலங்கு மாதிரி, அதை கட்டி போட்டுட்டு நல்லா சாப்பிடு அப்படின்னு எப்படி புரிக்க முடியும்? கர்மாதீனமான பலன் எவ்வளவு நாள் இருக்கும்? ஒரு ஆனந்தத்தை கொடுக்காதே. அதனால இது கூடாது, கர்ம பலன்றதை அனுபவிக்க கூடாது. அதனால உள்ளுக்குள்ள இவன் போந்திருக்கான், சஞ்சரிக்கிறான், இவன் விபுவாச்சே, எப்படி சஞ்சரிப்பான் கூறுபட்சி கேட்டான். விபுவா இருந்தான் அவன் சூக்ம சக்தி எடுத்துப்பான், சூக்மமா இருக்கிறதுக்கு அவன் சக்தி எடுத்து, அதனால அவன் அனாயாசமா உள்ள போடுவான். அவன் நினைச்சானே எதுதான் போக முடியாது. அனோரணியான் மகத்துவ மகியான்கிற உபனிஷத்து, அணுக்கெல்லாம் அணுவா இருக்கான் அவன், மகத்துக்கெல்லாம் மகத்தா இருக்கான் அவன். அப்படி இருக்கிறதுனால அவனால என்னதான் பண்ண முடியாது. வேதாத்மங்கிறதுல ஒரு ஸ்லோகம் உதாரிக்கிற நிபுணமானார், ஏகத்தே பத்தினா அனாத்மம் நானாத்தே சத்தேகதா அசிந்தியம் பிரம்மனோ ரூபம் கத்தத்வே ஜிதுமர்ஹதி அப்படிங்கிற ஏகத்தே சத்தின் அனாத்மம் ஒன்னா இருப்பான், ஆனால் பலவாக மாறிடுவான், பலவா இருப்பான், ஒன்னா தெரியுவான், ஒரே ஒரு வஸ்துவா தெரியுவான். இதுதான் பிரம்மத்தினுடைய சுரூபம். அவன் சக்தி அவன்கிட்ட யாரு போட்டி போட முடியும், யாரு அவனை தெரிஞ்சுக்க முடியும்? அப்படிப்பட்டவன் பரமாத்மா அப்படின்னு எம்பிரமான உதாரிக்கிற ஒரு ஸ்லோகத்தை. அந்த மாதிரியாக பகவானால என்ன பண்ண முடியாது, அவனால பண்ண முடியாதுன்றது ஒண்ணு கிடையாதே. சர்வசக்த நோண்டி அவன் சொல்றாரு வந்து பராசக்தி சக்தி விதிதைவ ஸ்ரூயதே ஸ்வாபாவிகி ஞான பல கிரியாச்சன சொல்றது. அத்திய சக்தி பரா விதிதெய்வ ஸ்ரூயதே, விவிதா விதவிதமான சக்திகள் அவனுக்கு இருக்கு. பராசிய சக்தி விவிதெய்வ ஸ்ரூயதே அதையே கேள்விப்படுறோம் வேதத்துல. வேதத்துல அவ்வளவு படிக்கப்பட்டிருக்க அவனுடைய சக்திகளை துணிச்சு. அது மாத்திரமா சுவாபாவிகி, சுவாபாவிகமான சக்தி அது. அதே மாதிரி ஞான பலக்கிரியாச்ச, ஞானமோ பலமோ கிரிய பிரவர்த்திகளோ எல்லாமே அவனுக்கு பலவிதமானது அப்படின்னு உபநிடம் சொல்றது. அப்படிப்பட்ட பரமாத்மாவுக்கு எதைதான் பண்ண முடியாது? அதனால இந்த பிரகரணத்துல சொல்லப்பட்ட இந்த முண்டகோபன பிரகரணம் முழுக்க பரமாத்ம விஷயம்தான் அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல சுவாமி சாய்க்கிறார். இப்ப பாருங்க, யஸ்மின்னோ தன்மனோன்யை சஹகரணகணை ஜாயத்தேயஸ்தநானாத்யஹதாரஸ்யோந்தஸ்தவிசேன்னவிஷ்வாதாரத்மபாவாத் அமிர்தவிதரணாத் முக்தஸ்ருப்யத்வவாதாத் ப்ராகுப்தப்ரக்ரியைக்யாத் அனசனசஹிதாத் காசனாச்சான்யசித்தே யஸ்மின் எதனிடத்தில் மனஹா அந்நேஸ்வசம் இந்திரியங்கள் ஒரே பதம் தான் தேசிகள், அந்நேகி வேறுபட்டவைகள் வேறு அப்படின்னு அர்த்தம். மீதிகள் வேறு, இத மனசு சொல்லிட்டு அதை காட்டணும். வேற வேற என்னென்னது அப்படின்னு அந்நேகி சக கரண கணகி, மனச காட்டிலும் வேறுபட்டது கரண கணங்கள், அந்நியின் வரலாறு. சரணகணங்கள்ல என்ன அர்த்தம்? ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள். அது மட்டுமா, அந்நியின்னு சொன்னதுனால பிராணபானாதி வாய்ப்பு அங்க இருக்கு, அந்த பிராணனை பத்தி சொல்றிருக்கு அங்க. அதனால கரணகணங்கள், ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், அவைகள் என்ன, அது மாதிரி மனசு என்ன, அந்நிய சத்துவத்தினால் சொல்லப்பட்ட அந்த பிராணவர்த்திகள் எல்லாம் வாயுடைய விசேஷங்கள், அவஸ்தா விசேஷங்கள், பிராணபானதிகாரம், சமானங்கள், இவைகள் அஞ்சு, இவையெல்லாம் இவன்கிட்டதான், எவன்கிட்ட அப்படியே கோர்க்கப்பட்டிருக்கோம். முதல்ல கோர்க்கப்பட்டது நியதமா யுக்தமா இருக்கு, சேர்ந்திருக்குது. அது மாத்திரமா தாயத்தை எத்த நானா, எவன் ஒருவன் பலவிதமாய் அவதரிக்கிறவனோ பிறக்கிறவனோ, உற்பத்தி பிறப்பு இருக்கோ எவனுக்கு பிறப்பு பிறக்கிறானோ, பலவிதமாக பிறக்கிறானோ, எத்த நானா ஜாயத்தை, ஜாயத்தை எத்த நானா, பலவிதமாக பிறக்கிறான், பலவித பிறப்பு. அது மட்டுமா நாட்டியாதாரத்த, எவன் நாடுகளுக்கெல்லாம் ஆதாரமா இருக்கானோ. அந்த வாக்கியம் சொல்லிட்டு போயிடுத்தது, ரச ரசங்களை யாராயிவ ரசனாபோ சம்மதாக எத்தனாத்தியா, அர அர அரங்கள், அரங்கள்லாம் அந்த கட்டைகள் இருக்குமே சக்கரத்தில் சுருக்கப்பட்டிருக்கும், அவைகள்லாம் 24 இருக்கும், 24 அந்த அந்த இதுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். அவைகள்லாம் சேர்ந்து இருந்ததுனாக்க அதுதான் இதுக்கு இதுவா இருக்கும், ஆதாரமா இருக்கும். அவைகளுக்கெல்லாம் ஆதாரமா இருக்கிறது இந்த ரச நாபி, சக்கரத்தினுடைய குடம்னு வாத உண்டா இருக்கும், அதான் அதுதான் கரையாணிகளை நுழைச்சிருவோம். அது நாட்டி அதுக்கு ஆதாரமா இருக்கானோ, நாடுகளுக்கு எல்லாம் அது மாதிரி நாடுகளுக்கு எல்லாம் ஆதாரமா இருக்கானோ, எவன் உள்ளுக்குள்ள சஞ்சரிக்கிறானோ. இப்ப ஜீவனா இருக்கவே தான் சஞ்சரிக்க முடியும், அணுவா இருக்கிறதுனால, பரமாத்மா வந்தா ரூபா இருக்கிறதுனால சஞ்சரிக்க முடியாது. அதனால அவன் எப்படிப்பட்டவன், சகரணி, அவன் தான் எவன் அனைத்து எவனிடத்தில் அனைத்தும் கோர்க்கப்பட்டிருக்கோ இணைக்கப்பட்டிருக்கோ, எவன் பலவிதமாக பிறப்புகளை உடையவனா இருக்கானோ, எவன் நாடுகளுக்கு ஆதாரமா இருக்கானோ, எவன் உள்ளுக்குள்ள சஞ்சரிக்கிறானோ உடம்புக்குள்ளெல்லாம், அவன் சக கரணி, இந்திரியங்களை உடையவன், கரணவான் இந்திரியங்கள் அனைத்தையும் உடையவன். அது மட்டுமா கர்மபோக்தா, கர்மாக்களை அனுபவிக்கிறவன், கர்மபோக்தாவாக இருக்கான். ஆகவே ஜீவன் தான் பரமாத்மா வந்து கர்ம சம்பந்தமே சொல்லிட்டு இது சே அப்படின்னு நீ சொன்னியாக்க, ஆக்ஷேபம் பண்ணினாக்க, அது தவறு. ஏன் அதுக்கு பதில் அளிக்கிற, விஸ்வ ஆதார ஆத்மபாவா, விஸ்வத்திற்கு ஆதாரமா இருக்கிறது, ஆத்மாவா இருக்கு, விஸ்வங்களுக்கெல்லாம் பிரபஞ்சம் அனைத்துக்கும் ஆதாரமா இருந்தருடி, ஆத்மாவும் எழுந்துள்ள இருக்கிறவன் எவன், அதனால விஸ்வாதார ஆத்மபாவா, பிரபஞ்சத்துக்கு ஆதாரம், பிரபஞ்சத்துக்கெல்லாம் ஆத்மாவா இருக்கிறது, இது ஒரு ஹேது. ரெண்டாவது அமிர்த விதரணா, மோட்சத்தையே நமக்கு கொடுக்கிறவன் இவன், மோட்சத்தையே கொடுக்கிறவன் சேது சப்தத்தினாலும் சொல்லப்பட்டது, அதுவும் நமக்கு அனுகூலமா எடுத்துதான். அது மட்டுமா முக்த சத்தியத்துவாதம், கர்த்தாரிஷம் புருஷம் பிரம்ம யோனிம் காரணபூதன், கர்த்தாவா இருப்பான், உபாதான காரணமா இருப்பான், புருஷனா இருப்பான், பிரம்மசப்த வாக்கியமாக பிரகத்வம் பிரம்மணத்துவம் விபுவா இருக்குவான். அது மட்டும் இல்லாம அற்புதமான திருமேனி, வேதாக வேதம், வேதாக மேதம், புருஷம் மகாந்தம், ஆதித்யவர்ணம் தமசப்பரஸ்தாத் அப்படின்றோம். வேத அகம் ஏதம் மகாந்தம், இந்த மகானா இருக்கக்கூடியவன் அவனை தெரிஞ்சுக்கிறேன், வேத நான் தெரிஞ்சு அறிஞர் கொள்கிறேன். அவன் எப்படிப்பட்டவன், ஆதித்யவர்ணன், சூரியனை மாதிரி அற்புதமா பிரகாசிக்கிறான், அவன் சூரியனை மாதிரி பிரகாசிக்கிறவன். அதுதான் இங்க சொல்றது, அது வந்து ருக்மவர்ணம், சொர்ண மாதிரி பிரகாசிக்கிறான், இப்படி ஒளி, இப்படி ஒளியா இருக்கு, பிரகாசிக்கிறான், துரிக்கிறான் அவன் பெருமாள், அப்படிப்பட்டவன அடையறான் இவன். வித்வான் புண்ணிய பாப்பே விதூய, அப்பதான் இவன் அந்த மோக்ஷ உபாசனை அனுஷ்டிச்சான்னாக்க அப்போ தன்னுடைய புண்ணிய பாபங்கள் எல்லாம் விட்டு விட்டுட்டு நிரஞ்சனகா பரமன் சாமியம் அப்படி தோஷமற்றவனாக பரமாவனோட சாமியத்தை அடையலாம் அப்படின்னுட்டு முக்தனாலையும் அடையப்படுவனாய் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அது இது அதனால முக்த சிருப்தியம் முக்த அப்படின்னா முக்தாளால சிருப்தியம் பிராப்தியம் முக்தாளால அடையப்படுபவன் சிருப்தியம்னா பிராப்தியம் சிருப்தியத்துவாதா முக்தாளால அடையப்படுபவனாக சொல்லப்பட்டிருக்கிறதுனால வாக்கியம் சொல்றது. அது மாத்திரம் இல்லாம பிராகுப்த பிரக்ரியா முன்னாடி சொல்லப்பட்ட பிரக்கிரியை இருக்கு பிரக்கிரியனா பிரகரணம் அர்த்தம். அந்த பிரகரணம் அதிர்ஷ்டத்துவாதி முகாதிக்கிற எந்த பிரகரணம் வந்ததோ எந்த வாக்கியங்கள் அதோட சேர்ந்த வாக்கியங்கள் தான் இருக்கு ஏக வாக்கியம். ஏற்கனவே சொன்ன பாருங்க ரெண்டு வாக்கியங்கள் ஒன்னா சேர்ந்து மகா வாக்கியமா மாறிடும் ஏக வாக்கியமா மாறிடும். அது மாதிரி ஒரு அனுவாக்கமும் இந்த அனுவாக்கமும் ஒன்னா சேர்ந்துடும் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரே அர்த்தத்தை சொல்றதுன்னு சொன்னாக்கா அதுக்கு அர்த்த காம்பீரியம் அதிகம். பிரிச்சுட்டோம்னாக்கா அதுக்கு அர்த்த காம்பீரியம் கிடையாது. பிராகுப்த பிரக்கிரியை முன்னாடி சொல்லப்பட்ட பிரகரணத்தோட ஒட்டி போயிடுறது. மேல அசன அனசன சகிதாது அசனம் அப்படின்னா சாப்பிடுறதுன்னு அர்த்தம். நம்ம வந்து ஆராதனை பண்ற முடியும் அப்ப சொல்லச்ச ஆனி இதுல சொல்லிருக்கா எதையாவது பெருமாளுக்கு நம்ம கடையிறோம்னு வச்சுக்கோங்க அத சேஷாசனாய அப்படின்னும் சேஷாசனுக்கு சமர்ப்பிக்கணும். சேஷாசனர்னா என்ன அர்த்தம் சேஷத்து சாப்பிடுறவர் பெருமாளுக்கு நம்ம எதை எதை கலையிறமோ அதெல்லாம் சாப்பிடுறவர் சேனை மந்திரிகள் கிருஷ்ணப்பேனர் அவருக்கு சமர்ப்பிக்கணுமா அதை சேஷாசனையாக சமர்ப்பேத் அப்படின்னு சொல்லுவார் சேஷாசனருக்கு சமர்ப்பிக்கணும். இது வந்து கிருஷ்ணப்பேனர் சொல்றது சேதாசனம் அசனம்னு சாப்பிடுறதுன்னு அனசனம்னு சாப்பிடாம இருக்கிறது பரமாத்மா சாப்பிடாம இருக்கான் என்னத்தை சாப்பிடாம இருக்கான் கர்ம பலனை சாப்பிடாம இருக்கான் பெருமான காற்றிலும் வேறுபட்டு இருக்கானே அவன் என்ன அவன் கர்மபந்தத்தோட இருக்கான் அப்படிப்பட்டவன் பிற்பலம் சுவாசத்தி கர்மபலன சுகமா சாப்பிட்டு இருக்கான் அனஷ்டன் நன்யம் அபிதாகி இன்னொருத்தன் ஒண்ணுமே சாப்பிடாம பிரகாசத்தின் இருக்கான்னு சொல்றது கொஞ்சம் அவன் சொல்ற அனசன செய்தா சாப்பிடாம நண்டு காசனம் அனசத செய்தார் சாப்பிடாம இருக்கிறதோட கூடின காசனம் காசனம்னா பிரகாசிக்கிறது அந்நசித்தே அந்நசித்தே அந்நிய அந்நா பரமாத்மான்னு அர்த்தம் இவனை காற்றிலும் வேறுபட்டவன் பரமாத்மா அவன் சிந்திச்சுட்டான். இத்தனை ஹேதுக்கள் விஸ்வ விஸ்வாதாரமா இருக்கிறது விஸ்வத்துக்கு ஆத்மாவா இருக்கிறது அத மாதிரி அமிர்த அமிர்தத்தை கொடுக்கிறவனா அதாவது மோக்ஷ பிரதனா இருக்கிறது முக்தாளால் அடையப்படுவனாக இருக்கிறது அது மாதிரி முன்னாடி சொன்ன பிரகரணத்தோட ஒரே பிரகரணமா மாறி விடுறது அது ஆனா சாப்பிடாம இருக்கிறது கர்மபுரான சாப்பிடாம எப்பொழுதும் பிரகாசத்தின் இருக்கிறது இப்படி ஆறு யுக்தி ஏழு யுக்தி அஞ்சு யுக்தி எதை வேணாலும் பிரச்சுக்கலாம் அப்படி இருக்கிறதுனால இந்த பரமாத்மா தான் சொல்லப்பட்டவனாக அஞ்சன் நீ சொன்ன ஜீவனை சொன்ன அந்த தீவனை காட்டிலும் வேறுபட்டவன் இங்க சிந்திச்சுட்டான் அப்படி சிந்திச்சதுனால இதுதான் சரி. அதனால இந்த பிரகரணத்துல சொல்லப்பட்டது பரமாத்மா தான் அப்படின்னு இந்த சகோதர சுவாமி சாஹித்யர் மனோன்யை சகரண கணை ஜாயத்தே நாஜ்யாதாரஸ்தரதி அமதவிதரநாத்மபாவாத்மதவிதரநாத்மபாவாத்மதவிதரநாத்மபாவாத்மதவிதரநாத்மபாவாத்மதவிதரநாத்மபாவாத்மதவிதரநாத்மபாவாத்மதவிதரநாத்மபாவாத்மதவிதரநாத்மபாவாத்மதவிதரநாத்மபாவாத்மதவிதரநாத்மபாவாத்மதவிதரநாத்மபாவாத்மதவிதரநாத்மபாவாத்மதவிதரநாத்மபாவாத்மதவிதரநாத்மபாவாத்மதவிதரநாத்மபாவாத்மதவிதரநாத்மபாவாத்மதவிதரநாத்மபாவாத்மதவிதரநாத்மபாவாத்மதவிதரநாத்மபாவாத்மதவிதரநாத்மபாவாத்மதவிதரநாத்மபாவாத்மதவிதரநாத்மபாவாத்மதவிதரநாத சர்வேஷாய வேதாந்த குரவே நமஹா.